காதல் மகனால் நியாயம் வருமோ என்றரு தீயோ தீண்டியது நானோ கொண்டவள் தானோ ஏனோ நாளை மலரும் காதல் மகனால் நியாயம் வருமோ சென்றலு தீயோ தீண்டியோ